சிவனாரின் கண்களில் ஒரு புறம் நீ மூட உலகேழும் இருளானதே. கதிரவன் சிவலிங்கன் கண்களின் மறுபுறம் கோடான உயிர் கோடி குருடானதே. திசைகளும் அலைகளுமே கருத்திங்கு போனதே. அமரர்கள் யாவருமே முறையிட நேர்ந்ததே. திசைகளும் அலைகளுமே கருத்திங்கு போனதே. அமரர்கள் யாவருமே முறையிட நேர்ந்ததே. உனது செயல் சரிதானோ உலகநிலை புரியாது அது உந்தன் விளையாடலோ. உண்ணாமுலையம்மா சொல்வாயம்மா, மண்ணாள நீ செய்த செயலோ அம்மா, அண்ணாமலை கூறும் கதையோ அம்மா. நிலம் போல பக்தரை கண்டதும் தானாட தசையாட சிவமாடுதே. நெற்றியில் அனலாடும் கண்ணினை திறந்ததும் ஆகாய வெளியாவும் ஒளி சூழ்ந்ததே. இனி ஒரு தனிமையே எதற்கது தேவியே, தவத்திரு ஸ்ரீகாஞ்சி தவம் நின்ற தாய்மையே. இனி ஒரு தனிமையே எதற்கது தேவியே, தவத்திரு ஸ்ரீகாஞ்சி தவம் நின்ற தாய்மையே. உனது தவம் கலையாதோ, அழகு முகம் மலராதோ, சிவம் உன்னில் கலந்தாடுமோ. உண்ணாமுலையம்மா சொல்வாயம்மா, அண்ணாமலையோடு அருள்வாயம்மா, அர்த்தநாரி தத்துவமாய் இணைந்தாயம்மா. அண்ணாமலை மீதிலே உடனாடும் உண்ணாமுலை அம்மையே. கைலாய ஈசன் கண்மூடி நீயும் கண நேரம் நின்றாயம்மா. கைலாய ஈசன் கண்மூடி நீயும் கண நேரம் நின்றாயம்மா. பொல்லாத சாபம் புரோகவாசம் கொண்டாயே அது ஏனம்மா, பொல்லாத சாபம் பூலோக வாசம் கொண்டாயே அது ஏனம்மா.